வணக்கம், நான் ராஜு மன்னார்குடியிலேருந்து பேசுகிறேன். இப்போ கடலக்குழாயில் வந்து நம்ம ட்ரென்ச்சை எடுத்து தான் நம்ம நீரை சேமிக்கணுமா, இல்லை அதுக்கும் வரப்பு உயர்த்தியே பண்ணலாமா, இல்லை ரெண்டுக்கும் வித்தியாசம் மாறுபாடு இருக்கா? கடலக்குழாய்க்கும் நெல் பயிருக்கும் தெரிஞ்சுக்கணும்.